விளக்கு எரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, உறக்கம் கலைகின்றது, உலகம் புரிகின்றது. விளக்கு எரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, உறக்கம் கலைகின்றது, உலகம் புரிகின்றது. எத்தனை பேருலகம் இதில் எத்தனை மக்களினம், இத்தனை மக்களுக்கும் வேதம் இறைவன் தந்ததல்ல. விளக்கு எரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, உறக்கம் கலைகின்றது, உலகம் புரிகின்றது. காலம் மறைந்தாலும் உலகம் காந்தியை நினைந்திருக்கும், காலம் மறைந்தாலும் உலகம் காந்தியை நினைந்திருக்கும். வேறதை அவன் செய்தான், மனவீட்டை திறந்து வைத்தான். வேறதை அவன் செய்தான், மனவீட்டை திறந்து வைத்தான், மனவீட்டை திறந்து வைத்தான். விளக்கு எரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, உறக்கம் கலைகின்றது, உலகம் புரிகின்றது.